ஒரு வாரம் முன்னாடி முடிச்சிருந்த அந்த ஸ்லோகத்துல வேதாத்தியனம், அந்த வேதாத்தியனம் எடுத்து அக்ஷரராசிக்கிறான் அக்ஷரங்களை ஸ்பஷ்டமா சொல்ற அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அர்த்தஜானம் மீமாம்சைக்கான அது கிடையாது. அப்படியே அர்த்தஜானம் வச்சிருந்தா கூட ஞானம் வேற, அந்த ஞானத்தினால நம்ம அனுஷ்டானம் பண்றோம் அது வேற, அனுஷ்டானம் பண்ற உபாசனம் வேற, ஞானம் ஒன்று இருக்கிறது வேற, ஞானம் வேற, அத்தியனம் வேற, ஞானம் வேற, அனுஷ்டானம் வேற. அதனால பிரம்ம வித்தியங்கிறது கனி, அந்த பிரம்ம வித்தியக்கு கர்மாக்கள் அந்தமா இருக்கும். இவா சொல்ற மாதிரி வெறும் அர்த்தஜானமே கிடையாது. இன்னொன்னு கிரகஸ்தாசிரம தந்தத்தை சொன்னா கூட எல்லா ஆசிரமத்தையும் ஒத்துக்கணும், எல்லாமே சொல்லப்பட்டுதான் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுவாத்தியாய பிராப்தியே அப்படின்னு ஆறாவது ஸ்லோகம் அதுல பரிசப்பட்டுட்டேன். இப்போ ஏழாவது ஸ்லோகத்துல இந்த அடியத்தை முடிச்சிருக்கிறார். என்னென்ன சொல்ற, யாகங்களுக்கு பிரம்ம வித்தியானது அங்கம் அப்படின்னு போற பட்சி சொன்னான். மீனாம்சகால் சொன்னாக்க அதையே ஒத்துக்கலைதான். ஏன் ஒத்துக்கல அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது கர்மகாண்டத்துல யாகத்து சொன்ன இடத்துல பிரம்ம வித்தியானது யாகத்துக்கு அங்கம் சோமத்துக்கு அங்கம் சொல்லிவிட்டார். எங்கேயுமே கர்மகாண்டத்துல சொல்லல, கர்மகாண்டத்துல பிரம்ம வித்தியானது யாகாதிகளான கர்மாக்களுக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு எங்கேயுமே சொல்லலையே. பிரமாணமே இல்லாம நீ எல்லாமே அங்கோன்னு நீ சொல்ற, பிரம்ம வித்தியை அத்தனையுமே கர்மாக்களுக்கு அங்கோன்னு நீ சொல்ற, அதுவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா அங்க எதுவும் சொல்லி இல்லையே கர்மகாண்டத்துல எங்கேயுமே அது மாதிரி சொல்லல, அந்த மாதிரி சொல்லியே இல்லை. சுதி அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பிரம்ம வித்தியினால கர்மாவை அடையணும் ஏற்கனவே சொல்ல மறந்தோம். தத்ராஜ் ஹோதி, தயிர் நாள் ஹோமத்தை அடையட்டும் செய்யட்டும். அதே மாதிரி பிரீகி பிரிய ஜெயத்த பசுநாய ஜெயத்த பசுநாள் மூணாவது வேற்றுமை, இந்த மூணாவது வேற்றுமைன்னு சொல்லுவேன் திருப்தியாகட்டி, அதுதான் ஸ்ருதிங்கிறார். அது இல்லையே இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, பிரம்ம வித்தியா கர்ம யாகம் பாவையே பிரம்ம வித்தியினால யாகத்தை அடையட்டும் யாகத்தை செய்யட்டும் அப்படின்னு இல்லையே. அது மாதிரி லிங்கம் சொல்றியா, லிங்கம்னா என்ன அர்த்தம், அர்த்த சுவாவம். ஒரு வாக்கியத்தை சொன்னாலே அல்லது பதத்தை சொன்னாலே அதனுடைய அர்த்தமானது இந்த சுதி யாகம் யாகத்துக்கு இந்த பிரம்ம வித்தியானது அங்கம்னு சொல்லணும். நிறைய சொல்றோம், அது ஒரு பதத்தை சொன்னாக்க உனக்கு நான் வந்து புரோடாசத்தை பார்த்து சொல்றான், சிவனம் தே சதனம் கிணவி அப்படிங்கிறான். ஏ உகந்த புரோடாசன், உனக்கு இருப்பிடத்தை கல்பிக்கிறேன், சதனம்னு இருப்பிடம் சதனாங்கத்துவம் சொல்றான் அந்த மந்திரத்துக்கு. இது சதனம்னு சத்தம் கிணவி செய்கிறேன், அதனால சதனத்துக்கு அங்கம் இந்த மந்திரம், புரோடாசத்துக்கு இருப்பிடத்தை கல்பித்தல் அதற்கு இது அங்கம் அப்படின்னு அந்த பதத்தினால தெரிகிறது. அது லிங்கத்தில் அர்த்தஸ்வபாவம் சொல்றாங்க, அதனால லிங்கம் இது. அது மாதிரி இங்க ஏதாவது இருக்குதா, பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கம் அப்படிங்கிறது இல்லையே. இல்லாத விஷயத்த எப்படி கல்பிக்க முடியும், சரி வாக்கியம் இருக்குமா, வாக்கியமோ பிரகடனமோ தானமோ சமாக்கியோ இருக்குமா, அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா வாக்கியமே நடத்தணும். ரெண்டு பதங்கள் சேர்ந்து சமதி ஆகாரம், ரெண்டு பதத்தை பதம் ஒரே பதம் இல்லைன்னா புரியவே புரியாது. புத்திரா அப்படின்னு சொன்னா என்ன புத்திரன் சொன்னாங்க, என்ன கஷ்ட புத்திரா அப்படின்னு சொல்லி வரும். யாரோட புத்திரன்? சைத்திரஸ்ய புத்திரா மைத்ரா அப்படின்னு சொன்னான். சைத்திரனுடைய பிள்ளை மைத்ரன், சைத்திர புத்திரா அல்லது சைத்திரஸ்ய புத்திரா மைத்ரா அப்படின்னு சொன்னான். இந்த மூணு பதம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாக்கா இங்க இருக்கிற அண்ணாச்சி பாவம் புத்திரம் மைத்ரனுக்கு, சைத்திரனுக்கு பித்ருத்வம், பிதா புத்திர பாவம். இந்த வாக்கியம் சேர்க்கை சேர்க்கை. வேதத்தில் என்ன சொல்றோம்? பர்ணமயி ஜுஹு சொல்லிருக்கோம். பர்ணமயின்னு வளாக விருட்சத்தால் ஆனது, ஜுஹுன்னாக்கா ஹோமத்தை பண்ற ஒரு பாதம் பாத்திரம், ஜுஹுன்றது பாத்திரம். அவன் பண்ணுவான், ஏதாவது ஒரு மரக்கட்டத்தை பண்ணிடும் அப்படின்னு அது பண்ண முடியாதான். பலாச விருஷத்தினாலேயே பண்ணணும், பலாச இரண்டு நம்ம ஹோமம் எல்லாம் பண்ணுவார், அதுக்கு உபயோகப்படும். அதனால நம்ம இலையெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அதெல்லாம் பண்ணக்கூடாது. யார் பண்றாரு? பாத்திரம் மரத்தால் ஒரு பச்சை கிட்ட பிடிச்சு அதற்காக சொல்லி பண்ணி கொடுக்கணும், அதில் பண்ணணும். அதனால அது ஜுஹு பாத்திரம் பேரு, பர்ணவயி ஜுஹு அப்படின்னா ஜுஹு பாத்திரத்தை தேசி பர்ணவயின்றது விதிக்கப்படுகிறது. அங்காந்து சமதம் வாக்கியம் சொல்றாதான், அதுவும் இங்க எதுவும் இல்லை. ஸ்தானம் ஸ்தானம் பக்கத்துல இருந்தா, கர்மா பக்கத்துல இருக்கா, இது அதுவும் இல்லை, பிரகடனமும் இல்லை. ஏதாவது ஒரு பிரகடனத்துல இது படிக்கிறதா? எங்கேயுமே படிக்கப்படல. ஒரு பிரகடனம் பக்கத்துல இது படிக்கவே படல. ஆனா என்ன பிரகடனம்? ஜோதிஷ்டோனு ஆக பிரகடனம், தர்மமோதி ஆக பிரகடனம். அந்த இடத்துல இந்த மாதிரி பிரம்மத்தியை கொண்டு இதை பண்ணணும்னா இருக்கன்னா அந்த பிரகடனத்துல இல்லை, அந்த சமீபத்துல இல்லை, தேவை இல்லை. பேர் பகவத்கீதைன்னு சொன்னோம், அது பேர் பகவத்கீதை எங்க வரும்? பிரம்ம வித்தியா தான். அந்த மாதிரி இங்க ஏதாவது இருக்குதா? கர்மா கர்மாவுக்கு இந்த தகராதி வித்தியர்கள் தான் அங்கமா இருக்கு அப்படின்னு எதுவும் இல்லையே. அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல. அதெல்லாம் இல்ல. அப்ப என்ன பண்றோம்? தபஸ் பண்றோம், தீர்த்த யாத்திரை போறோம், பிரதத்தை அனுஷ்டிக்கிறான். அந்த மாதிரி அவங்களாம் வந்து பிரம்மவித்யதான் பிரதானமா வச்சுட்டா, கர்மா தான் அதுக்கெல்லாம் அங்கமா இருக்குன்னு பராசர பிரம்மவித்யான எல்லாம் பண்ணிருக்கா. தபஸ் பண்ணா, தீர்த்தங்களை போய் தீர்த்தாமடிதான், தீர்த்த யாத்திரை போனா, பிரதங்களை அனுஷ்டிச்சா, எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. என்னென்ன வாக்கியங்கள்? அனாசகேனே அப்படின்ட்டு பிராமணெல்லாம் பிரம்மத்தெல்லாம் இந்த பிரம்மத்தை உபாசனம் பண்றா, எத்த கொண்டு பண்றா தெரியுமா? யஜ்ஞேனே தானேனே தபசா அனாசகேன, யாகத்தினால பண்றா, தானத்தினால பண்றா, தபசனால பண்றா, இவைகள்லாம் அங்கங்களா தான் இருக்கு. பிரம்ம வித்தியைக்கு தான் அங்கங்கள், பிரம்ம வித்தியை இவைகளுக்கு அங்கங்கள் இருக்கே. இந்த மாதிரி வசனங்கள் இருக்க அத்தனை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதை சொல்லவே முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அதனால பிரம்ம வித்தியைக்கு கர்மாக்கள் அங்கமே தவிர்த்து, கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியைகள் அங்கம் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது என்னன்னா, சித்தாந்தங்களும் சொன்னாலும் அதுக்கெல்லாம் எதிர்த்தா கொடுக்கிறார். இன்னொன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம், கிரியாவான பிரம்மவிதாம் வரிஷ்ட பிரம்மவித்துக்கெல்லாம் இருக்காளே, அவன்லாம் கர்மாக்களை பண்ணி பிரம்மவித்தியை அனுப்பிச்சான் வச்சுக்கோங்க, அவன் என்ன விசேஷமா? பிரம்மவித்தியைகளை பண்ணி கர்மாக்களை அனுப்பிச்சிக்கணும், அப்படி அனுப்பிச்சாக்கா அவன்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத் வாக்கியமே சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இதனாலையும் தெரிஞ்சுக்கலாம், பிரம்ம வித்தியை பிரதானம், கர்மாக்கள் அங்கம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் சொன்ன கர்மனை விதம் சித்தின் ஆசிதாஜன காரிய, கர்மாக்கள் எல்லாம் கொண்டுதான் பிரம்ம வித்தியை எல்லாம் ஒப்பிச்சு கர்மனா மூணாவது பக்தி, மூணாவது பட்டி தெரியாத அங்கத்துக்கு சொல்றது கர்மாவுக்கு கர்மா அங்கம் பிரம்ம வித்தியை அங்கி சேஷி அதனால சொல்லப்பட்டிருக்கே. ஆகவே அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதனால கர்மனை விகிதம் சித்தின் ஆசிதாஜன காரிய அப்படின்னு இருக்கு. ஆமாரி கஷாயே கர்ம பிரிப்பத்தே அதோஜானம் பிரவர்த்ததே, கர்மாவனால மனசாவது மனசானது பக்குவத்தை அடைஞ்சிருக்குன்னா அதனால ஞானமானது பிறகு மனசு சுத்தமாகணும். கர்மாக்களை கொண்டு நாம் என்ன பண்ணுவோம்? மனசை சுத்தமாக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்க நமக்கு ஞானம் உண்டாயிடும் அப்படின்னு இருக்கு. எத்தனை வாக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னாக்க கர்மாக்கள் தான் பிரம்மவித்தியைக்கு அங்கமாக இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி வித்திய தான் கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தெரியுமான்னு வரும் பெரிய விரோதம் வருது. என்ன விரோதம் அப்படின்னா சொற்கள்னா அதாவது சன்னியாசிகள், அது மாதிரி பிரம்மச்சாரிகள், நேற்றுக்கு பிரம்மச்சாரிகள் நேற்று நாள் சதத்துக்கு போயிருந்தே ரெண்டு நாள் அகவலோட சதத்து இவங்க ரொம்ப நாள் ஒரு வச்ச அற்புதமா நடத்தின அது நிறைய சதத்து பார்த்து நடத்துற மகான்கள் ஆச்சாரியர் அவெல்லாம் எவ்வளவு நன்னா நடத்துறோம். அது பிரபாகர சுவாமி ஆகட்டும், ஸ்ரீமதி ரிஷிங்கர் ஆகட்டும், பரகால சுவாமி ஆகட்டும், நம்ம எனது ஆண்டவன் ஆகட்டும், எல்லாருமே நல்லா நடத்துறாங்க. நாளைக்கு ஞானம் இல்லை வரணும். அங்க பேஷ்மாதிகளுக்கு எல்லாம் இது உண்டா இல்லையா? பீஷ்மர் நைத்திக பிரம்மச்சாரி சொல்றான் வரப்போகுது, பார்த்தா வரப்போகுது. பீஷ்மர் அவர் வந்து நைத்திக பிரம்மச்சாரி சொல்லிருக்கார், நைத்திக பிரம்மச்சாரி கிடையாதவர். அவர் கிரகஸ்தர். ஏன் அப்படின்னா பின்னாடி சொல்ல போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அவர் சொல்ற தன்னுடைய தகப்பனை சத்தியோதய கல்யாணம் அவங்க சொல்ற சத்தியகன் பேர் சத்தியோ தப்பா சொல்றேன் வந்து சத்திய சத்தியோடு அவர்தான் கல்யாணம் ஆகப்படுற சரிதான். மகாசுர முதல்ல இது வியாசுர சத்தியனுக்கு அவளுக்கு திருப்பி கன்னித்தன்மையை கொடுத்துருவேன். அதன் பிறகு சத்தியோதியை பார்த்துட்டு ஆகப்படுறேன். அதுக்குதான் இவர் வந்து சபதம் பண்றேன், சபதம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். ஹே மீனவனே, இன்றையிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கு, இன்னையில நான் பிரம்மச்சரியத்தை அனுப்பிட்டேன். அத்தியப்பகுதினே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அப்படிங்கிறார். ஹே தாசனே, தாசன் அப்படின்னா தாசன் இல்லை, தாசன் சா தாசன் அப்படின்னா இந்த மத்தியகாரணம் சொல்றது. ஹே செம்படவனே, இன்றிலிருந்து எனக்கு பிரம்மச்சரியம் இருக்கும் அப்படின்னு சபதம் பண்ற. அப்படின்னா நேற்று பிறகு என்ன வந்தது? அதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்ரீகளோட சேர்க்கின்றது எல்லா விஷயத்தினாலையும் நான் விட்டு விடுறேன். மைதனம் சாதி சர்வசாக மைதனம் தான் சேர்க்கை, அத ஸ்ரீகளோட சேர்க்கைன்றத அனைத்து விதத்தினாலையும் விட்டு விடுறேன் அப்படிங்கிற கடைசியில யுதிஷ்டர் வந்து சொல்ற, அவர் பரோபதிக்க போற. அப்போ ஹே பிரபோ, உமக்கு உம்முடைய அக்னியான இடத்துல வரையன் பேர். அக்னி இடத்துல வரையன் அர்த்தம், அக்னின்றது கிரகஸ்தம் அர்த்தம், பிரம்மச்சாரிக்கு. அதனால உமக்கு அக்னியை நான் ஒண்ணு வந்து சமர்ப்பிக்கிறேன், உம் அக்னி இடத்துல வரையன். அதனால வந்து பீஷ்மாச்சாரியர் இது ஒண்ணு, அதுக்கு அதிகாரி அதிகாரம் உண்டு சொல்ல போறோம். அப்புறம் ஊர்கரை நைத்திக பிரம்மச்சாரி சங்கல்பம் பண்ணின்ற, ஏற்கனவே நான் பிரம்மச்சாரியா இருக்கேன், என் ஜென்மம் முழுக்க நான் பிரம்மச்சாரியாகவே இருக்கேன், மனசனாலையும் ஸ்திரீகளோ அவளுடைய சேர்க்கையை எதுவுமே நினைக்கக்கூடாது. அத மாதிரி இருக்கணும் நைத்திக பிரம்மச்சாரி. அவளுக்கும் பிரம்மச்சாரி அதிகாரம், அவளுக்கு கிரகிணியே இல்லையே, எப்படி ஆசிரியர்கள்லாம் பண்ண முடியும்? அவள் பிரம்மவித்தியை ஒட்டிக்கிறா, பிரம்ம வித்தியை ஒட்டித்தானு சொன்ன யாகத்துக்கு பிரம்ம வித்தியானது அங்கம் அப்படின்னு யோகத்தின் சொன்னான். அப்படியானா இந்த நைத்திக பிரம்மச்சாரிகள் யதீஸ்வராய் சன்னியாசிகள் அவெல்லாம் ஊர்ஜரேதஸ்துக்கள் பெயர். அவெல்லாம் அவன் வந்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணுத்தையும் விட்டுறேன். அவரும் அது உத்தேஷனாயாக வித்தேஷனாயாக ஈஷனாத்திரையும் பொண்ண, அதாவது ஐஸ்வர்யத்தை பார்த்து அவசப்படக்கூடாது. இவன் என்ன பண்ணினா ஐஸ்வர்யத்தை என்கிட்ட வந்து கேட்டான், அழுந்தே என்ன கேட்டான், முந்தானது அவருக்கு பிறந்தனாள் அழிங்கிட்ட வந்து எனக்கு காசு வேணும், 10 ரூபாய் ஐஸ்வர்யங்கள் கையால் நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற பிறந்தனாள். எங்க அப்பா போயிட்டார் அத்தியனம் பண்ணார். எங்க அப்பா எங்க மாமனார் வந்து எதிர்வேத தியாகி, ஐஷங்கர் ரெண்டு வேதத்தையும் தேனம் பண்ணார், ரிக்வேதம் எதிர்வேதம் ரெண்டுத்தையும் தேனம் பண்ணார். அவரு தொடர்ந்தா தேனம் பண்ணார், தர்மசாஸ்திரத்தில் நம்பினார், ஜோதிஷத்தில் நம்பினார், சௌதத்தில் நம்பினார், கலக்ஷேமம் பண்ணார், நல்ல அதிகாரி அப்பேற்பட்ட மகன். அதனால அவர் கையால 10 ரூபாய் கணக்கில் வேண்டி போன அப்படின்னுட்டு என்ன கேட்டார். அங்க இருக்க வசந்தான் ஐஷங்கர் காசத்துறவுக்கு தரமாட்டேன், ஐஷங்கர் காசு தரமாட்டேன். நான் சொன்னேன் அக்ஷதைய ஐஷங்கர் கேட்கட்டும், நீங்க யாராவது சன்னியாசிகள் பணத்தை பிரவேசாது, நாங்க வந்த பணம் இன்னும் கேட்கக்கூடாது, பணம் கூடாது அப்படின்லாம் இருக்கு. அந்த சொர்ணத்தை சொல்லக்கூடாது, வெள்ளி பாத்தத்தை சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னா அதாவது அர்த்தம் இவளுக்கு புருஷன் கூடாது, சிந்தனை கூடாது, பெண்ணாசை கூடாது, பொண்ணாசை கூடாது, மண்ணாசை கூடாது, ஐடிங்கள் பயப்படவில்லையே வேண்டிங்க. அதனால நாங்கெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்களாம் கேட்கறது மட்டும் நீங்களே பிடிச்சவங்க இருந்தார். அழகா இருக்கும் திருச்சிதான் கேட்டேன் ரசிகர். என்னென்ன அவர் எதை கேட்கிறார், அவரோட தானே அதை கொடுத்து போறேன். என்ன வைபவம், சிவஸ்நாண்டவன் வேணுகோபாலன் அத்தனை சாத்தினார், சொர்ணமயமான ஹயக்ரியன் ஆசிரமத்தில், சொர்ணமயமாக வராகன் அப்படின்னா ரெண்டு பேர் ஆசிரமத்தில். அது மாதிரி இங்கே ரசிமுனது மாணவர்களுக்கு அப்படி ஒரு வைபவம், எவ்வளோ ஐஸ்வர்யங்கள் இப்படி பேசிருக்கேன். இதெல்லாம் அதுக்கோசரம் அவ எதிர்பார்க்கிறான். அவ என்ன பண்ண போறா, ஒரு தெரியாதவர் பண்ற அவ்வளவு அற்புதமான தெரிய தெரியாதவர், பாகவதாக என்ன மாதிரி பட்சணம், என்ன மாதிரி குழம்பு, எல்லாம் யார் போசணும், பெருமாள் சந்திச்சு அதை தெரியாதவரும் பாகவதாக அவ்வளவுதான் அவன் எதிர்பார்க்கறது. இவெல்லாம் ஊர்ஜரேதும் பேர் ரேதம் என்ன அர்த்தம், அதாவது புருஷனுடைய வீரியம், அந்த வீரியத்தை அவன் அடக்கணும், வழியில கொண்டு வரக்கூடாது, ஆனா அதற்கு நிறுத்தணும் சன்னியாசிகள். அதனால அவளுக்கும் பிரம்மவித்தியில் அதிகாரம் உண்டு சொல்ல போற சூத்திரார்த்தி இந்த அதிகாரத்தை வரைச்சு அதுல வரணும். அதனால அப்படிலாம் பசிக்காரர் கஷ்டத்திற்காரர் சுதி உணர்வு சொல்றது அவளுக்கும் அதிகாரம் உண்டு, ஊர்ஜரேதத்துக்கு கூட அதிகாரம் உண்டு. ஊர்ஜரேதத்துக்கு அதிகாரம் சொல்லிட்டாக்க அப்ப எதீஸ்வரோ அவளுக்கு கர்மா கிடையாது, பிரம்ம வித்தியாதான் அனுஷ்டிக்கிறார். பிரம்ம வித்தியோ நீங்க சொன்ன கர்மாவுக்கு பிரம்ம வித்தியானது அங்கம்னு நீங்க சொன்ன, ஆனால் எதீஸ்வரால் இவாளுக்கு பிரம்ம வித்தியம் உண்டு, கர்மாக்கள் கிடையாது, யாகம் ஹோமம் அதெல்லாம் கிடையாது. அதனால இவ எதீஸ்வரால் வந்து யாருமே அனுப்பிக்க மாட்டா, பிரம்ம வித்யா மட்டும் அப்போ பிரம்ம வித்யை கர்மாவுக்கு அங்கம் நீ சொன்னீங்க, அது எப்படி சித்திக்கும்? அது சித்திக்கவே சித்திக்காது, ஏன்னா ஆனா கர்மாவே அனுப்பிச்சிருக்கே. அப்ப பிரம்ம வித்யை இவாளுக்கு விதிச்சிருக்கு. இது பிரம்ம வித்ய கர்மாவுக்கு அங்கமா இருந்ததுன்னா அப்ப இவா அனுப்பிச்சாக்க அது சரின்னு சொல்லலாம். அங்கம் அங்கம் இது அங்கமோ அங்க இல்லையோ கர்மா கிடையாது இவாளுக்கு. அப்ப வியர்த்தமா இவா ஏன் பண்ணணும்? அப்போ விதிச்சிருக்கவே வேண்டாமே, ஆனா விதிச்சிருக்குதே. இது அங்கம், அதாவது பிரம்ம வித்யா அங்கம் நீ சொன்ன, கர்மாக்கள்லாம் அங்கே சொல்ற. ஆனால் இந்த உத்தேசத்தா இருக்கக்கூடிய இந்த விவாதிகாரர்களே சன்னியாசிகள் அவளுக்கெல்லாம் கர்மாவே கிடையாது. அப்ப அங்காங்க வாழவே வராது. இது பிரம்ம வித்தியோட அங்கம் அங்கம் நீ சொல்லிட்டேன்னாக்கா தனியா அங்கத்தை பண்ண பண்ணி தேவை இல்லை, தனியா அங்கத்தை பண்ணி தேவை. புரியுதா மாதிரி சொல்லணும்னு ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணிக்கிறான், ரெண்டு பேரும் யாகம் பண்ணிக்கிறான். புருஷன் தான் மட்டும் யாகம் பண்ணிய பிரயோஜனம் இல்லை, கிரகிணி இல்லாம பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, கிரகிணி மட்டும் புருஷன் இல்லாம பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அவ பக்கத்துல வந்து அவ சொன்னோம், நமக்கு தெரியும் ஸ்ரீராமன் அசுனா யாகம் பண்ற, அசுனா யாகம் பண்ணத்தை சீதா மாதிரி ஒரு பிரதிநிதியை வச்சு பண்ணினார், ஒரு சில சீதா ரூப விக்கிரகத்தை வச்சுட்டு அதை சீதையை ஆவாரம் பண்ணி பண்ணின. ஏன்னா கிரகிணி இல்லாமல் பண்ணக்கூடாது. ஒரு கதையில வரும், கர்மா பண்ணணும் அம்மாவுக்கு, அம்மாவுக்கு கர்மா பண்ணணும் இவன் பத்திரிகை என்னோட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். அப்போ வாத்தியார் சொல்ற, இல்ல கிரகிணி இல்லாமல் பண்ணக்கூடாது, அவ இல்லையே அவன் வரலையே நான் என்ன பண்ணுங்க? அப்போ வாத்தியார் சொல்ற, ஒண்ணும் கவலை இல்லை, இந்த கர்ப்பத்தை போகணும், அந்த கர்ப்பத்துல உங்க பத்னி ஆவரணம் பண்ணும், உங்க பத்னி அவதான் அந்த கர்ப்பம் தான் உங்க பத்னி, அதை வச்சு பண்ணும். அதுக்கு அந்த கதாநாயகன் சொல்லுவான், அந்த கதையில சுவாமி இந்த கர்ப்பமே எனக்கு பத்னியா இருக்கும், இந்த பத்னியை நான் சொல்றது எழுது பேசாது சண்டை போடாது, அந்த கர்ப்பம் நான் சொல்றது கேட்கும், கேட்கறதோ கேட்கலையோ எழுது பேசாது சமஸ்தர், அதே எனக்கு பத்னியா இருக்கும். என்ன அர்த்தம்? ஒரு பத்னி இல்லாம ஒரு கர்மா அனுப்பிக்க முடியாது, பாரியை அனுகூலமா இருந்தால்தான் எந்த கர்மாவையும் அனுப்பிக்க முடியும். அதனால பாருங்கோ, பக்தா இல்லாமல் ஒரு பாரியானவள் ஒரு கர்மாவையும் அனுப்பிக்க கூடாது, அவோ இல்லாம இவன் எந்த கர்மாவும் அனுப்பிக்க கூடாது, சம்பத்தியோகோ சாதிகாரி. அதனால இங்கே கர்மா அங்கி பிரம்ம வித்யா அங்கோ நீ சொல்ற நியமத்தின் சொல்ற பிரம்ம வித்திய அங்கே அங்கமா எதிர்சுவாளுக்கெல்லாம் கர்மாவே கிடையாது, அங்கே இல்லையே, வெறும் கர்மாவை பண்ணி பிரம்ம வித்திய அமைப்புக்கு என்ன பிரயோஜனம் அங்கத்தை பண்ணிட்டு? அதனால இந்த இடத்துல அங்கம் அங்கின்னு நீ சொல்ல முடியாது, பிரம்ம வித்தியை தான் அங்கி, பிரம்ம வித்தியை தான் அங்கி. அவன் அவன் வர்ணாசிரம தர்மத்தை வச்சு அவன் அனுப்பிக்கணும், அதனால வரக்கூடாது. ஆகவே இதுல வந்து ஊக்கிரேக்கெல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவன் கேக்குதான் அப்படிலாம் கிடையாது, பிரம்ம வித்தியெல்லாம் இந்த ஊக்கிரேக்கு பண்றான்னு சொன்னப்ப அதையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எதிர்சுராள்னு ஒன்று கிடையவே கிடையாது, சன்னியாசாசனமே கிடையாது அப்படின்னுட்டு நீமாம்சிகன் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சொல்ற இந்த ஜாபார உபநிடதெல்லாம் இருக்கு, அந்த சாக்கையில அங்கங்க சொல்றது பிரயோ தர்மஸ்கந்தா அப்படின்னு சொல்றது. பிரயோ தர்மஸ்கந்தான்னு அர்த்தம் மூணு விதமான ஆசிரமங்கள், அதுல பிரம்மச்சாரி எதீஸ்வரன் இரண்டு பேருக்கும் அக்னி கிடையாது, ஆனா கிரகஸ்தன் அவனுக்கு அக்னி உண்டு, அவனுக்கு அக்னி உண்டு. அதனால என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் அவரு இந்த பிரம்மச்சாரி யதீஸ்வரர் நாலத்தையும் ஒன்னா இருக்கு. ஆனா அதை மூணா பிரிச்சு மூணா பிரிக்கிறதுன்றது பின்னாடி வரும், அப்ப பாத்துக்கலாம். அதாவது வந்து வானப்பிரஸ்தன் யதீஸ்வரர், யதீஸ்வரனுக்கு கிரீணி கிடையாது, வானப்பிரஸ்தனுக்கு கிரீணி இருப்பான். ஆனா காட்டுல போய் வாழணும், கிரீணி வரக்கூடாது, கிரீணியோட தான் இருப்பான். வானப்பிரஸ்தன் வனத்துல போய் இருப்பான், ஏகாந்தமா கற்று பண்ணலாம். அங்க அர்த்தகாம இருக்கக்கூடாது, தர்மமும் மோட்சமும் உண்டு இருக்கணும், ஒரு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணணும். கிரகஸ்தன் நாட்டுல இருந்துட்டே கிரகணியோட கர்மாக்கள் தான் பிடிப்பான், அந்த மாதிரி அவர் பண்ணுவான். இந்த மாதிரி அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம இதுல இருந்து சாந்தோக்கியம் நடத்தணும், அந்த மாதிரி பிரம்மச்சாரிக்கு அத்தியனம் முக்கியம், அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இங்க விதிப்பிரச்சனை இல்லைதான், வாஸ்தவமா விதிப்பிரச்சனை இல்லை. விதிப்பிரச்சனை இல்லைன்னா கூட இங்க வந்து சன்னியாசாசிரமம் இருக்கு, அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது, தெரியாத விஷயத்தை சொல்றதுனால அதை ஏற்றுக்கணும். ஏன்னா ஜபாலா வந்து சொல்றா, ஜபால சாட்சிகளை என்ன சொன்னா அப்படின்னா, பிரம்மச்சரியன் சமாப்திய கிரகி பவேத், பிரம்மச்சரியத்தை அப்சுட்டு கிரகி பவேத், கிரகஸ்தாசிரமத்தை எடுத்துக்கணும். மணி பூத்வா கிரகத்தில் இருந்து நாட்டில் இருந்தவன் வனத்துக்கு போய் பார்த்துக்கணும், காட்டில் போய் தப்பணும். சாமானிய விஷயங்கள்ல இந்த தர்மங்கள்லாம் அப்படி கஷ்டப்பட்டு பண்ணணும். மணி பூத்வா பிரபரதே, அதுக்கப்புறம் சன்னியாசியா போகணும். விதிகா இதரத பிரம்மச்சரியா தேவ பிரபரதே, முதல பிரம்மச்சாரியா இருக்கார், அதுக்கப்புறம் பிரம்மச்சரியத்துல இருந்து நேர சன்னியாசம். ஆண்டவர் ஆசிரமத்துல தோன்றியவர் ஆசிரமத்துல வழிநிலை சுவாமி எங்க சின்னாண்டவனுடைய உங்களுக்கு தமிழ்நாடு தம்பியார், அதாவது மூத்தார் அடையார் பிள்ளைகள், அந்த மகான் வழிநிலை சுவாமின்னு சொல்லிட்டு வழிநிலை ஆண்டவன் சொல்வார். அந்த மகான் வந்து நாராயண சுவாமி சொல்வார், அந்த சுவாமியுடைய திருநாள் முன்னாடி பேரப்பட்ட மகான். அவர் வந்து பிரம்மச்சாரியா இருந்தது சன்னியாசம் போட்டிருப்பார், பெரியாண்டவனின் விரக்தி நேத்திரம் அப்படின்னு போட்டிருப்பார், அப்படிப்பட்ட மகான். இப்ப பரகாள சுவாமி அவர்கள் இருக்கிற வாகீஸ்வர சுவாமி அவினவ வாகீஸ்வர பிரம்மதந்திர பரகாள சுந்தர மகான், அந்த மகான் பிரம்மச்சரியத்திலேயே ஆசிரம் செய்வார். பெங்களூர்ல ரங்கப்பிரியா சுவாமி அவரும் பிரம்மச்சரியத்திலேயே வாங்கினார், பெரிய மகான்கள். நான் வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா வரணும் அப்படின்னா இல்ல, நியமம் எதனாலும் வரலாம், பிரம்மச்சரியாதையோ பெறுகிறது அல்லது கிரகஸ்தாத்தா பெறுகிறது, ரெண்டுமே பகலையோ ராத்திரியோ எப்ப வேணாலும் சன்னியாசம். இப்ப எல்லாம் தான் சன்னியாசத்துக்கு நிறைய நியமங்கள் வச்சிருக்கார், எப்படி வாங்கிக்கிறது, அது ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், அதெல்லாம் போட்டோம். அதனால சன்னியாசாசிரமத்துக்கு கிட்டத்தட்ட இங்க என்ன பாருங்கோ, பிரம்மச்சரியா இருந்து பிரம்மச்சரியம், அதுல இருந்து நேர சன்னியாசம். அப்ப ஊர்கிரகஸ்தே பிரம்மச்சரியா இருக்கோ, அவன் கிரேணி கணக்கில கிரேணியோட சேரல, அதனால இப்போ சன்னியாசாசிரம் வந்துட்டா கேள்வியே கிடையாது என்ன. அதனால என்னாச்சு, எந்த இது வாழ்ந்தாலும் இவாளுக்கு சன்னியாசம்ன்றது உண்டு, அவளுக்கு பிரம்மச்சரியம், அந்த பிரம்மத்தை இருந்ததுனாக்க அதனாலயே கர்மா இல்லைன்னு அழுத்தம், கர்மாவே இல்லையே அப்ப எப்படி அங்கத்துவம் வரும். நீ ஒண்ணு சொன்ன சன்னியாசியே இல்லைன்னு சொன்ன, அதுவே சன்னியாசி இருக்கா, இந்த வாக்கியமே இருக்குது. ஜபால உருகு சொல்றது, சாம்பாவியோ உருகிறது, பிரயோ தர்மஸ்கந்தா இருக்கு, அது வந்து எடுத்தது பிரயோதனஸ்கந்தான் வாக்கியத்துல இறங்குது, அது விதியா இருக்குது அல்லது விதி இல்லை, அதாவது விதி பிரத்தியம் இல்லை. விதி பிரத்தியம் உத்தரவிடுறது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நீ பிரம்மச்சாரியா இரு, சன்னியாசியா இரு அப்படின்னு சொன்னாலேயே இருக்கிறான். மூன்று ஆசிரமங்கள் இருக்கின்றன, நாலு ஆசிரமங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிருது. இப்ப இந்த இடத்துல வந்து இருக்கின்றன, இது இருக்க வேண்டும் அப்படின்னு இல்லையே அப்படின்னு அர்த்தம் தான். இது அனு நீ சொல்றேன் அனுவாதமா, அனுவாதம் சொன்னதையே திருப்பி சொல்றா, சொன்னதையே திருப்பி சொல்றதா இன்னொருத்தம் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிருக்கிறோம். அது எங்க சொல்றது? சொல்லாதது அனுவாதம் பண்ண முடியாது, சொல்லாது அனுவாதம் பண்ண முடியாது. ஏற்கனவே இங்கேயோ வைத்திருந்தாதான் இங்க சொல்லப்படுது. அதனால இதுவே விதிப்பத்தியமா ஆயிடணும். ஏற்கனவே நம்ம மூலம் பாதத்தை சொல்லிருக்கோம், விதிப்பத்தியம் இல்லாத்தா கூட இங்க விதியாக பிரவேசிக்கணும். நம்ம அதை சொல்லிருக்கணும். அதனால விதிப்பத்தியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இங்க விதி இருக்கிறதாக கற்றுக்கணும். அதனால நீங்க வந்து இது கூடாது அப்படின்னு சொல்றது இல்லை, அது சரியே இல்லை, சன்னியாசியே இல்லை. அது மாதிரி அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஜவனகுமார் அன்னிவாசத்தை பண்ணலையோ அவன் வீராக அவன் வியர்த்தமான ஜீவனம் இருக்கு. அந்த மாதிரிலாம் வாக்கியம் எல்லாம் இருக்கு. இப்போ அன்னிவாசம் பண்ண அப்படின்னாக்கா அவன் வந்து வியர்த்தமா இருக்கிறாங்க, நின்றா இருக்குதே, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டுதான். அது என்னன்னாக்கா அப்ரமண வித்து, பிரம்ம வித்துல வச்சேன் அப்ரம வித்தால் தானோ அவனுக்கு இதெல்லாம் அப்ரம வித்தா இருக்கிறவன கர்மடனாவது இருந்துட்டு போ. வந்து அர்ஜுனன் கேக்குறான், நீ கர்மாவையும் பண்ணுன்ற வேதம் வந்து சொர்க்கத்தை பண்ணு, சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் யாகத்தை பண்ணு, மோஷத்துக்கு ஒருத்தரும் உபாசனம் பண்ணு. வேதம் தான் நமக்கு நல்லதாக தானே பண்ணணும், வேதம் நல்லதுதான் நமக்கு பண்ணணும். ஆனா இந்த வேதம் என்ன பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் யாகத்தை பண்ணுன்னு சொல்றது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அங்க பகவத்கீதை திருமாவை சொல்ற வேதம் என்ன பண்ணு சொல்லு, அவ கணக்க சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்ல வேதம் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. இவன் என்னமோ பண்ணுவான் தெரியுமோ, கொஞ்சம் கெட்ட வழியில இறங்கிடுவானா, சுகம் அனுபவிக்கணுன்றதுக்கோசரம் கெட்ட வழியில அவன் இறங்கிடுவான். அப்படி கெட்ட வழியில அவன் இறங்க கூடாது, கெட்ட வழி இறங்காம அர்த்தணும். அதுக்கோசம் இது சொல்றது பார்த்துக்கோங்க. வேதம் எப்படி ஜாக்கிரதையா இருக்குன்னு போறது நம்மள, சரி உனக்கு மோட்சம் தான் வேண்டாம், வேற பலன் வேணும்னுட்டு சுக்கரமான படங்கள் இது காரியத்தையும் பண்ணக்கூடாது, நீச்சமான காரியங்கள்லாம் பண்ணி வரக்கூடாது. வேற என்ன பண்ணணும், இந்த மாதிரி வேதத்துல சொன்ன யாகத்தையாவது பண்ணி சொர்க்கமா போய், அது வைத்திய கர்மா தானே, இந்த விதமாவது அதை பண்ணு அடுத்த விதமாவது மோட்சத்துக்கு போ, படிப்படியாவது இப்படி வரட்டும் திருப்தி உனக்கு, அதுக்கோசம் சொல்றது அப்படின்னார். அதனால ஒத்தன் பிரம்மவித்தா இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணணும், உபாசனத்தை அனுப்பிக்கணும். அவன் உபாசனத்தை அனுப்பிச்சாக்க அந்தந்த ஆசிரமம் பிரம்மகிரி ஆசிரமமா நிச்சயம் வைத்திருந்தா பஞ்சாயத்து பிரம்மவிச்சாரம் பண்ணு. அதன் பிறகு உனக்கு பிரம்மச்சாரிக்கு என்ன விகிதமோ அத அந்த உபாசனத்தை அனுப்பி, கிரகத்தா இருந்தான்னாக்க யாகங்கரை பண்ணு, யாகங்கள்லாம் பண்ணிட்டு போகத்தையும் அனுபவி, எல்லாம் சாத்திக தியாகம் பண்ணி அனுபவி, அதை பண்ணிட்டு பிரம்மத்திய அனுப்பிச்சு. அதே மணி வனவாசி வானப்பிரஸ்தன் அவனுக்கு அது மாதிரி சன்னியாசாசனம்னாக்க அவனுக்கு தபஸ் முக்கியம், தபஸ் பிரதானம். என்ன சொல்ல போற சூத்திரங்கள சொல்ல போறேன், 20 சூத்திரம் வேதாந்தத்திலேயே அதிகமான சூத்திரங்களுடைய அதிகாரம் இதுதான். அதுக்கு அடுத்தது உபயோகிங்காதிக்கணும் 15 சூத்திரம் பணவாசா அறந்த கல்யாண பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். அதனால அதுக்கு 15 சூத்திரம் கை இங்க பிரம்மயத்தான் பிரதானம், பிரம்மயத்தைக்கு கர்மாக்கள்தான் அங்கம், கர்மாக்களை அங்கமாக உடைய பிரம்மயத்திலிருந்துதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும், புருஷார்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால இதான் அனுப்பிச்சுதான் வாங்கணும் அப்படின்னா கஷ்டமாக உபரணத்தை. அதனால பிரம்ம வித்தியை தான் அங்கீகி, அதுவே பிரதானம், அதுவே சிரேஷ்டி, அதுக்கு கர்மாக்கெல்லாம் அங்கமாத்தான் இருக்கும். அமாரி நாலு வித ஆசிரமங்களும் அந்தந்த வர்ணாசிரமங்களும் பண்ணணும். கர்மா அங்கமா இருக்கிறதுனால கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்துதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். தேவனி சொன்ன மாதிரி ஏதாவது நியமம் சொல்றது கர்மாவில் வந்து பலன் கிடையாது, பிரம்ம வித்தியை எல்லாம் அங்கம் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொகுத்து இந்த ஒரு ஸ்லோகத்தினால பார்க்கிறேன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம், இது அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் அதனால கொஞ்சம் நல்ல சந்தேகம் வந்து அதே நாள முடிஞ்சவரை இறங்கிதான் கடையும் ஸ்லோகம் பாருங்க. நாங்கம் வித்யா மகாதே நஹி ததபி கிருதேஷு ஏவதாம் ஆமணாமஹம் ஸ்யாத்ருக்கு ஸ்யாத்தத்பத் கர்மணாம் சா இத்யபின பகுவிதாத் வைபரித்யோபதேசாத் ஜாபாலைஹி உத்வரேதோ விதிரபி படிதா அனோத்யதே அந்நாத் பிராப்தி கிராஹியம் அந்நாபி ஸ்வயமிஹி பிரீதிஹி சந்நிஷேதஸ்தராஜே. இங்கே பரம்பாது வித்யா மகாதேயே அங்கம் பிரம்ம வித்யானது மகம், மகம்ன யாகம், யாகம் ஹோமம் அவைகளுக்கு அங்கம், அங்கமாக இருக்காது. ஏனென்றால் தது அதிகரிதேஷ்வே தாம் ந ஆமணாமகம், கர்மாவை அதிகரிக்கிறாரே, கர்மாவெல்லாம் அதிகரித்து பிரகடனம் கொஞ்சம் கர்மாவை சொல்ல பிரகடனங்கள் அந்த அந்த அதிகாரம், கர்மாவை சொல்லக்கூடிய அதிகாரம், அதிகாரம்னா பிரகடனம். அதுல வித்யாம் ந ஆமணாமகம் தர்கபூர்ணமாகும், ஜோதிச்சோமம் இந்த மாதிரி பிரகடனம்லாம் இருக்கு. தர்கபூர்ணமாக என்ன பிரயாச்சாரிகள் அந்த மாதிரி சோமியாக அதுல சோம நிஷ்பீடனம் அதெல்லாம் இருக்கு, அது அங்கம். அந்த மாதிரி பிரம்ம வித்தியானது அங்கமாக சொல்லப்பட்டது. சுருதி பிரமாணமோ லிங்க பிரமாணமோ வாக்கிய பிரமாணமோ பிரகடன பிரமாணமோ சமண பிரமாணமோ சமாச்சார பிரமாணமோ எதுவுமே அங்கத்துக்கு சொல்லல. அதனால வித்தியானது பிரம்ம வித்தியானது கர்மாவுக்கு அங்கமாக ஓதப்படவே இல்லை, ஓதப்படவில்லை. அதனால தத்துவ கர்மனா அங்கம் பிரம்ம வித்தியான சாருக்கே தபசு தீர்த்தம் தானம் கர்மா இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊர்ல புலி யாகம் பண்ணாக்கா அது விசேஷம், இந்த ஊர்ல யாகம் பண்ணா விசேஷம், தானம் பண்ணா விசேஷம். சித்ரு மகாலயம் வரப்போது மகாலயம் வரைச்சு மகாலயத்தை தானம் பண்ணுவோம், அப்புறம் விசேஷம். மகாலய நினைத்துல ஒரு பிராமணனை போட்டு தானம் போடுங்க, இன்னும் சாத்தை போட்டு அவாறு கொடுக்கலாம், ஆனந்த சம்பாவனை பண்ணுவோம், அவ்வளவு விசேஷமா. அதனால அந்த மாதிரி அந்தந்த கர்மாக்கள், அந்தந்த கர்மாக்கள் எல்லாம் பிரம்ம வித்தியைக்கு தான் அங்கமா சொல்லப்படுகிற தோற்று. பிரம்ம வித்தியானது இந்த கர்மாவுக்கு அங்கமா சொல்லல, எங்கேயுமே சொல்லப்படல. பிரம்ம வித்தியானுக்கு வந்துதான் தபசு தீர்த்தம் தானம் இவைகள்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்தந்த கர்மாவுக்கு வித்யா அங்கமாகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா பகுவித வைபரீத்தியோ உபதேசம், நீங்க சொன்ன கர்மாவுக்கு பிரமித்தியா அங்கம், ஆனா இங்க நிறைய வருகிறது சமயம் வேதத்தையும் நம்ம பண்றது, பிரயோஜனம் பண்றது, சொல்லிக் கொடுக்கறது, தான் பாராயணம் பண்றது, ஆழ்த்து பண்றது, அது அது வந்து அது மாதிரி பிராமணிருந்து பிரம்மத்துக்கெல்லாம் உபாதனம் பண்றார். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, அநாசகோன்றது ரெண்டு அர்த்தம். அநாசகோன்றது அர்த்தம் வந்து பட்டி இருக்கிறது உபவாசம், சன்னியாசிகள்லாம் உபவாசம். எங்கனிகோட சுவாமி பத்தி வித்தியாசிருக்கேன், நீங்க யாராவது பிக்ஷ கூட்டாட்டா அவர் போய் அம்சங்காகும், பிக்ஷ கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு உபவாசம் கவலையே பார்த்தேன். ஏன் தாக்க உண்ணும் தோறு கருகினி தின்னும் வெற்றிலை நின்றும் கண்ணன், அப்படி இருந்த வரல நாராயண சுவாமியே பேர். நாராயண நாராயண சொன்னாலே எனக்கு பசி ஆடிடும். நீ போடுறது பிக்ஷ போடுறது அது தேகையாத்திரை, ஆனா ஆத்ம யாத்திரைக்கு நாராயண இதுவே ஜபமே போடும் அப்படின்னு நாராயண சுவாமின்னு மகானுக்கு திருநாமம் அப்படி இருந்து வரவேன். அதனால இங்க அதனால அநாசகம் அல்லது அநாசகம் என்ன, பணத்தை எதிர்பார்க்காத யஜ்யம். அசனம்னா பணம், அநாசகம்னா பலன் இல்லாத, பலன் இல்லாத பணத்தை எதிர்பார்க்காத இந்த யாகம் தானம் ஹோமம் இவையெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அநாசகம் என்ன அப்படின்னு உங்களோட சொல்லப்படுது. அந்த மாதிரி கிரியாவானேக பிரம்மவிதம் பிரம்மத்துக்கு இருக்கா பாருங்க, சில பேர் கர்மாவரத்துக்கு பண்ணுவார், சில பேர் கர்மாவரத்தான் பண்ணுவார், கர்மாவரத்து பண்றவன் ரொம்ப வசிக்கிறேன். அதனால சொல்லி கதை அது மாதிரி கர்மனை விதம் தீர்த்து அசிதாஜன காதியா அப்படின்னு நாம இருக்கே. இந்த மாதிரி பௌதிக வைதரிக்கணும், கர்மாவை அங்கம்மா சொல்லி பிரம்ம வித்தியா அங்கேயாவது அந்த மாதிரி சொல்லப்பட்டு நீ சொல்றதுக்கு விரோதமாட்டா இருக்கு, நாங்க சொல்றதுக்கு அனுகூலம். அதனாலே தெரிஞ்சுக்கோ கர்மாக்களுக்கு பிரம்ம வித்தியா அங்கம் இல்லை, பிரம்ம வித்தியா கர்மாக்கள் நீ சொல்றதுதான் சரின்னு சொன்னாக்கா அப்போ இன்னொரு தோஷம் வருது. ஜாபாலை ஜாபால சாட்சிகள் ஜாபால சாட்சிய இது பண்றார், அதுல சாட்சி அந்த அந்த சாட்சிகள்லாம் அதே அத்தியனம் பண்றதா அவன் சொல்றானா அதுல ஊர்ஜரத்துக்கு விதி சன்னியாசி என்ன இருக்கு பிரம்மச்சரியம் சமாப்திய பிரம்மச்சரியத்தை முடிச்சுக்கணும் விதி கிரகஸ்தனமானது அதன் பிறகு மணி பூத்வா அதுவும் கிரகஸ்தனமாகிட்டான் பணவாசத்துக்கு பண்ணணும் வானப்பிரஸ்தான் வானப்பிரஸ்தான் ஆனால் வாங்குவோம் வானப்பிரஸ்தனம் இருந்தால் வஸ்திரம் வச்சுக்கூடாது நகைகள் போட்டுக்கூடாது அதனாலதான் திருமணன் திராட்டி லக்ஷ்மணன் எல்லாம் மரபுரியை கட்டிட்டு போனான், இதை வந்து கட்டிட்டு போல வஸ்திரத்தை வச்சுட்டே போல திருமணன் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் இது இருக்குது ஆழம் எழுதி இருக்கு பாருங்க அந்த ஆழம் பிசிட்டு இருக்கு அத்த இடத்து தலைவன் தேரான் ஏன்னா ஜட அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு கேசவெல்லாம் இதுவாகும் ஜட கட்டின்னுதான் போனேன் ஆனா ஆழ விடுதல்லாம் திரும்பி போனாயிரம் எல்லாத்தையும் இருக்கிறதா ஜட மாறிடும் தலையா வரைக்கும் போறாங்க கடைசியில பச்சாப்பை எழுத்துறதுக்கு அவர் வால்மீகி சொல்ற சுகஹஸ்தாஹ சீக்கிரஹஸ்தாஹ அவ வந்து ரொம்ப நாவிடன் அவன்லாம் வந்து ராஜகுமார் எழுந்தவர் பச்சாபிஷேகம் பண்ணிக்கிறார் அதுக்கோசரம் இவன் வந்து இது பண்ணிடுறான் பண்ணிட்டு ஒன்னா சுத்தமா அப்பதான் அந்த பதினாலு வருடம் கழிச்சு இந்த ராஜகுமாரானது தான் நாலு கேட்கும் அழகா இதெல்லாம் பண்றான் அவன் எப்படி இருந்தாலும் தெரியுமா சுகஹஸ்தாஹ ஒரு கீழல் வராது அதற்க நல்லா பண்ணி விடணும் சுத்தமா சீக்கிரஸ்தாரம் சிலவே வேகமா பண்றேன்னு அங்கங்க கீழ் விட்டுருவான் அதான் சில பேர் நிதானமா நல்லா பண்றேன்னு ரொம்ப நாளாவது பண்ணி விடுவான் அதுவும் கிடையாது சுகஹஸ்தாக சீக்கிரஹஸ்தான் வால்மீகி ராமாயணத்துல பட்டாபிரியை பெற்றிருக்கு ஆனாலும் அப்படி அவர் பண்றான் ஆனாலும் முதல்ல என்னாச்சு வனவாசம் போற அதனால வனவாசமா இருக்கணும் மணி பூச்சுவா அப்படின்னு அதுக்கப்புறம் திரவரஜே சன்னியாசி ஆகணும் அல்லது எதிவா இதுதான் அல்லது இத்தனைதான் பிரம்மச்சரியா தேவ பிரபு பிரம்மச்சரிய ஆசிரமம் இருக்கு வைக்கோ அமைந்து இருக்கு, இது விதிப்பட்டு அதனால ஒருத்தர் ஆசிரமன்றது இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை நீ ஒத்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி வசனம் இருக்கு. அந்த உத்தரவு கர்மாவான கிடையாது. இருக்கு அப்ப கர்மாவுக்கு பிரம்மசக்தி எப்படி அங்கமா? வெறும் அங்கத்தான் ஒட்டிச்சு என்ன பிரயோஜனம்? வெறும் அங்கத்தான் ஒட்டிச்சு பிரயோஜனம் இல்லையே, அது தனியா நிற்கும். அதனால பிரமாணம் இருக்கு, இது இருக்குது. தஸ்மாவது பிராப்தி வியாக்கியா. ஆனால் பிரமாணத்தினால இந்த ஊற்றுக்கான சன்னியாசிகள் அவாளெல்லாம் ஆசிரமத்துக்கு சன்னியாச ஆசிரமத்துக்கு அவளுக்கு பிரம்ம வித்தியும் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆசிரம விதியை வந்து ஒத்துக்கணும். இன்னொன்று அந்நாசி வேற மாதிரி ஒத்துக்கலாம். திரையோதர்ம ஸ்கந்தாக அப்படின்னு சாந்தோக்கியம் இருக்கு. மூணு விதமான ஆசிரம தர்மங்கள் இருக்கு. அதுல திரையோதர்மஸ்கம் தான் வாக்கியம் இருக்கு. பார்த்தோம் எழுதோ இந்த வாக்கியத்துல இது அனுவாதமா விதிப்பத்திய அனுவாதம் தான், அனுவாதமா தான் இருக்கு. அனுவாதமா சொன்னா கூட திரையோதர்மஸ்கம் தான் வாக்கியத்துல சுயம் விதி அங்கீகரிக்கணும். ஏன் அப்படின்னா விதிப்பத்தையும் கல்பிக்கணும். நீ அனுவாதமா நீ ஒத்துண்டா கூட எங்கேயோ விதிச்சிருந்தாதான் முதல்ல தெரிஞ்சுட்டு இருந்தா தானே அதை விதிக்க அனுவாதம் பண்ண முடியும். சுவாமி அடியனுக்கு அனுகிரகிச்சிருக்க அனுகிரகிச்சிருக்க சுவாமி அதை அடியனுக்கு அனுகிரகிச்சார் சுவாமி அதை உங்ககிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல எனக்கு ஒரு இடத்துல எனக்கு விஜயம் வந்துருச்சு, முதல்ல தெரிஞ்சு விட்டாரு. இப்போ அது என் தெரிஞ்சிருந்தத உங்களுக்கு அனுவாதம் பண்ணியிருக்கேன். அனுவாதம் இது ஓராண வழி சம்பிரதாயம், அதனால அனுவாதம் பண்ணியிருக்கேன். அதனால முதல்ல தெரிஞ்சாதான் அனுவாதம் பண்ண முடியும். ஒண்ணுமே தெரியாத அனுவாதம் பண்ண முடியும். அதனால இது முக்கியம். இங்கே அப்படித்தான் சரியோதன் ஸ்கந்தான்றது அனுவாதம் சொன்னாக்க வேற எங்கேயும் சொல்லப்பட்டிருக்கணும், வேற எங்கேயும் சொல்லல. ஆனால் இங்கேதான் சொல்லப்பட்டது. இதுவே விதி, இதுவே அனுவாதம். ஏன்னா அபூர்வமான விஷயத்தை சொல்றது, அபூர்வமான விஷயத்தை சொன்னவே இது விதியா எடுத்துக்கணும். அது உதாரணம் கூட நான் சொல்றேன். என்ன அப்படின்னாக்க இங்க வந்து உபரி பொதுவா சமைக்க வந்து இது பண்ணான் திஷ்டாக்னி ஹோத்திரம். அது என்னன்னாக்க ஒருத்தன் போய் சமைச்சுக்கோங்க, அவனுக்கு அக்னிஹோத்திரம் பண்ணணும். அந்த காலத்துல இப்ப யார் பண்ற அவளுக்கு பண்ற சமயத்துல போனவனுக்கு கீழே பண்ணணுமா, அடியில சமைத்த வச்சிருந்து தாரணம். இது வந்து விதி. ஆனா தேவதைகளை எப்படி பண்றது, தேவதைகளை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா மேல பண்ணணும், மேல வச்சு உபரிக்கு தேவதையோ தாரி உபரி மேல தேவதைகளுக்கு தனித்த பேசணும் தாரயசி அப்படின்னு இருக்கு. தாரயசி அப்படின்னு கேட்டா அது பிரபஞ்சம், அதை போய் எப்படி விதிப்பத்தியமா சொல்ல முடியும்? இந்த தேவதைகளுக்கு மேல வச்சிருந்தா சமைத்தவசம் பண்ணணும்னு தெரியாத வழியில் சொல்ற வரப்பாது. அதனால இது வந்து மீனாம் சிவா சொன்னதை கூட்டகார அனுமதம் பண்ற. அதனால அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஆகவே இது அத்தனையுமே என்னது அப்படின்னா அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால இது விதிதான். தர்மஸ்கந்தா அதனால இப்ப இருக்கு. இல்ல சில பேர் தேவானாம் யோகியம் உத்வாசகத்தே அப்படின்னு எவனொருவன் தேவதைகளுக்கு எல்லாம் அக்னிகாரியம் பண்ணணும், அக்னிமுகமாதான் தேவதைகளுக்கு பண்ணணும், அக்னிமுகமாதான் தேவதைகளுக்கு பண்ணணும். அப்படி பண்ணத்த இந்த யவன் ஒருத்தன் அக்னியை விட்டுறான். அவன் வீரகா, அவன் தன்னை தானே ஏற்றிக்கிறான். அவன் பராக்கிறான், அவனுடைய வீரம் எல்லாம் போய் சக்தி எல்லாம் போயிடும், ரூபமே போயிடும். நிந்திக்கிறதே நிந்திக்கிறது தோஷம் இருக்கு. இப்போ அக்னியை விட்டுட்டான்னாக்கா இந்த ஊர்ல இருக்கலாம் அக்னியே இருக்கு. அதனால அவன் என்னவா இருக்கணும் அப்படி, அதுக்கு என்ன சொல்லுங்க, டைரக்டர் அழைத்த அதாவது அப்ரமன் இருக்கா, அவள் அவன் எழுத்து இல்லை, அவளுக்கெல்லாம் சொன்ன அது ஒண்ணும் இது ஒண்ணும் அதுக்கோசரம் அது வந்தது. மற்றபடி ஊர்த்திரத்துக்கு அவசரம் இருக்கு, அவன் அக்னி கிடையாத வாழ்க்கை. ஆனாலும் பிரம்மத்தை அவன் கேட்கிறார், அது அங்கமா போயிடுச்சுனாக்க எது அங்கேயுமே இல்லையே, அவதான் வந்து கர்மாவை நோட்டிக்கு பார்த்தாரு, அங்கேயே இல்லாம போயிடும். அங்கம்தான் நிற்கும் தனியா, அங்கம் தனியா இருந்தது என்ன, அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. அதனால இது தவறு, பிரம்மத்தின்றதுதான் அங்கி பிரதானம், அதுதான் உபாதனம், அதுதான் வேதனம், தியானம், அது பக்தி எல்லாம் போயிடும். அதுல இருந்துதான் புருஷார்த்தம் வரும், கர்மாவளி வந்து வராது. அல்லது கர்மாவளி அங்கமாக உடைய பிரம்மத்தில இருந்து வரும் அப்படின்றது இந்த அறிவினத்தினுடைய பாடுன்றத சாமி சாதிப்பிக்கலாம் பாருங்க. சாத்தியாய பிராப்தியேஹி அத்தியன முதிதம் தப்பா நாங்கம் வித்யா மகாதே நஹி ததது கிருதேஷ்வேவ தாம் அமனாமஹ சாத்தத்தத்கர்மணாம் சேதி அதிக பகுவிதாத்து வைபலித்யோபதேசாத் ஜாபாலைஹி உத்வரேதோ விதிரபி படிதஹ அனுத்யதே அன்யைஸ் தஸ்மாத் பிராப்திஹி கிராஹ்யா அன்யதாபி ஸ்வயமிஹி திருதிஹி அன்விஷேதஸ்வராயே வேதாந்த குரவே நமஹ.